சோகமினி இல்லை, படையினி வானமே இல்லை, தூரமினி இல்லை, படையினி வானமே இல்லை. அண்டம் கண்டு வரது சிறகுள்ளது, ரெண்டு வானம் இருந்தால் அட நல்லது. பாடும் பட்சி நாங்கள் வாழும் கட்சி, சோகமினி இல்லை, அடையினி வானமே இல்லை, தூரமினி இல்லை, அடையினி வானமே இல்லை. உறவுகள் வேண்டாம், உலகமெங்கும் போகலாம், இரவுகள் வேண்டாம், புதிய சட்டம் போடலாம், வீரம் இருந்தால் விண்ணிலெங்கும் செல்லலாம், நேரம் இருந்தால் நிலவில் கொஞ்சம் தங்கலாம், ஆர்ப்பரிக்கும் பறவைகளாய் அனுதினம் உலகினை வனம் வரலாம், உப்பரிக்கும் சிறுமிகளாய் புவியை ரசிக்கலாம். வாழ்வென்ன உலகில் நித்தியமா, வாழ்வோமே இதிலே பத்தியமா. சோகமினி இல்லை, அடையினி வானமே இல்லை, தூரமினி இல்லை, அடையினி வானமே இல்லை. உலகினை விற்று நிலவு லோகம் வாங்கலாம், நிலவினை விற்று புதிய வாரம் வாங்கலாம், கவலையை விற்று கவிதை நூல்கள் வாங்கலாம், கவிதையை விற்று கனவு கொஞ்சம் வாங்கலாம். முச்சிருக்கும் வயது வரை 20 வயதினில் இருந்திடலாம், காத்திருக்கும் யமன் முதுகில் கவிதை எழுதலாம். வேண்டாமே இனிமேல் சச்சரவு, வாழ்வோமே இதுவே உத்தரவு. சோகமினி இல்லை, அடையினி வானமே இல்லை, தூரமினி இல்லை, அடையினி வானமே இல்லை. அண்டம் கண்டு வரவு சிறகுள்ளது, ரெண்டு வானம் இருந்தால் அட நல்லது. பாடும் பட்சி நாங்கள் வாழும் கட்சி, சோகமினி இல்லை, அடையினி வானமே இல்லை, தூரம் இல்லை, அடையினி வானமே இல்லை. சம் சஜச்சம் ஜக ஜக சம் சஜச்சம் சம் சஜச்சம் ஜக ஜக சம் சஜச்சம்.